ஒரு சில தேவாலயம் சொல்ல கண்டு ஒரு பக்கரை இந்த நெஞ்சத்துக்கும் பேரு பக்கரை கிடைக்குமா தோதாய் ஒரு போரை கொள்ளல மனசுக்கு அந்த இருவேஜக தெரியுமா ஆற்றல் என்னைக்கு அடங்குமா மலையும் பயந்து விலகுமா முயலும் பதுங்க பழகுமா ஒரு காத்து எடுத்து நீ கடக்க நினைச்ச கவலை மறையும் தெரியுமா கொஞ்சம் பழிச்சு பழிச்சு பழிச்சு அக்கரையில நெஞ்ச அவனை சுத்தும் பட்டும் அடிபட்டும் அடிபட்டும் வந்து நிற்போம் ஒரு அம்பா குறி வைப்போம் வெற்றி சத்தம் சத்தம் நித்தம் நித்தம் வைப்போம் அடி வைப்போம் உலகு கேரி வைப்போம் ஒரு சத்தா நம்ப அன்ப சேமிப்போம் கருவுக்குள் கைய தொட்டா உறவண்ண வந்து புட்டா துணையாக வந்து புட்டா அல்ல நேரா கருவுக்குள் கைய தொட்டா உறவண்ண வந்து புட்டா துணையாக வந்து புட்டா அந்த நேரா அக்கரையில நிக்கிறவன கெட்டுது நம்ம சத்தம் அவன் இக்கரவரும் அக்கரையில நெஞ்ச அவனை சுத்தும் அம்பாரி ஓங்கல் ஒய்யாரி தெண்டி தெண்டி ஓ ஓ ஊரே குட்டி போற ஏனோ என்ன ஆவன் இன்னைக்கு என்ன ராசவாக எல்லாமே ஏத்துக்க கொஞ்சம் தொடஞ்சு அக்கரையில நிக்கிறவன கெட்டுது நம்ம சத்தம் அவன் இக்கரவரும் அக்கரையில நெஞ்ச அவனை சுத்தும் அடிபட்டும் அடிபட்டும் வந்து நிற்போம் ஒரு அம்பா குறி வைப்போம் வெற்றி சத்தம் சத்தம் நித்தம் நித்தம் வைப்போம்